cours numéro 20. Bismillah ar-Rahman ar-Rahim, alhamdulillah, wa salatu wa salam ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man walah amma ba'd. انتهينا في درسنا الأخير من هذا الباب المهم ما يتعلق بالشرك، فالخلاصة أن الشرك ينقسم إلى قسمين. عندما الشرك ça se divise en deux catégories. تفضل. شرك أكبر وأصغر. شرك أكبر وشرك أصغر. وذكر أمثلة للشرك الأكبر مثل ماذا؟ Il a cité des sous-catégories ou des exemples de shirk akbar. تفضل. شرك الدعاء. وهو نعم من يسأل غير الله عز وجل في شيء لا يقدر عليه إلا الله سبحانه وتعالى، أي يصرف هذه العبادة الدعاء لغير الله. لا ينفق أترك الله. Cette adoration, الدعاء il l'a fait pour autre qu'Allah عز وجل. هذا الشرك. Un autre exemple de shirk akbar, مثال آخر. نعم رياء المنافقين، أي يعملون لغير الله سبحانه وتعالى، هذا الشرك أكبر. والشرك الأصغر مثل ماذا؟ تفضل. نعم كذلك. شرك الإسناد. ما هو الإسناد؟ يعني مثلا قال لولا فلان أو ما شاء الله وما شاء. نعم ما شاء الله وما شاء فلان. نعم والحلف بغير الله عز وجل تسجد الشرك أصغر. المؤلف إلى سيتي حديث في المتن كون لا با لو، لأن في الشرح الشيخ نجمي رحمة الله عليه لا با سيتي. قال في المتن النوع الثالث من أنواع الشرك شرك خفي، وتقدم معنا التنبيه على هذا النوع الثالث من كلام الشيخ نجمي. هكي سيكي نو ريزوم كي نو رابيل اسكي ان ثوازيام كاتيغوري. عندما فلماذا شيخ الإسلام إلا سيتي؟ ربما أنه الثالث يدخل في الشرك الأكبر والأصغر. ففي الحقيقة لا يوجد ثوازيام كاتيغوري، لأن لا ثوازيام كاتيغوري كي لا سيتي رحمة الله عليه ألغ إما في الأول إما في الثاني. الأول كشرك المنافقين مثلا، سيدو شرك خفي اي صافي سورتير دو الاسلام، اي سا بو ات دو اصغر الرياء كنا اكسبليكي قليلا. على كل حال الخفي سا بو ات دو اكبر سا بو ات دو اصغر. اما لو سيتي ان ثوازيام نوع ففيه نظر كما ذكر العلامه الشيخ احمد النجمي رحمه الله عليه. نعم فقلنا ان في المتن شيخ الاسلام الى سيتي أن دليل على هذا، قال والدليل قوله صلى الله عليه وسلم الشرك في هذه الأمة أخفى من دبيب النملة السوداء على صفات سوداء في ظلمة الليل، وكفارته قوله صلى الله عليه وسلم اللهم إني أعوذ بك بأن أشرك بك شيئا وأنا أعلم وأستغفرك من الذنب الذي لا أعلم. أما هذا الدعاء فتقدم. ليس حديث بعض العلماء يضعفونه وبعض العلماء يصححونه كالشيخ الألباني رحمة الله عليه. الشيخ مقبل يحسنه موقوفا، أي من كلام الصحابي، c'est la parole d'un compagnon. بعض العلماء يدسك c'est la parole du prophète، بعض العلماء يدسك c'est ضعيف. على كل حال أما المعنى صحيحة، لكن في الإسناد كلام لبعض أهل العلم. بقي الفروق entre الشرك الأكبر والأصغر. Et في الحقيقة, si on a compris ما تقدم, on peut citer quelques différences entre les deux shirks. فعندما, si tu as compris le shirk al-akbar et la gravité du shirk akbar, et tu as compris le shirk al-asghar et la gravité du shirk al-asghar, tu pourras citer quelques différences. Tfadda. لا يخرج من الإسلام. الشرك الأكبر صافي sortir de l'islam. الشرك الأصغر صافي pas sortir de l'islam. Celui qui jure par autre qu'Allah, il sort pas de l'islam. Tant qu'il n'y a pas de ta'zim il a akhiré bien sûr. Lakin mujarrad halif ça le fait pas sortir de l'islam. Amma al-mushrik, الشرك الأكبر il sort de l'islam. هذا الفرق الأول الثاني. تفضل. لما تا على الشرك الأكبر الله عز وجل لا يغفر ومن مات على الشرك الأصغر الله عز وجل يغفر نعم يغفر له إذا شاء. هذه المسألة فيها خلاف بين أهل العلم. Certains savants disent que Allah ne pardonne pas même l'asghar. لأن قوله عز وجل إن الله لا يغفر أن يشرك به. Pour eux, c'est Am, ça englobe l'Akbar ou l'Asghar. Et cette mas'ala sera détaillée, Inch'Allah, dans d'autres livres. Et à la kulli hal, ceux qui disent que al-shirk al-Asghar min al-ulama, min ahl-sunna, qui disent An-Allah la yaghfiru al-shirk al-Asghar kadalik, ça ne veut pas dire que sahibuhu il rentrera fin-nar. Là, les nassis ne lui pardonnent pas, il peut le châtier une durée par rapport à ce shirk al-Asghar, thumma, si c'est un mu'min, il rentre fil-jannah. Amma al-akbar, là, il sort de l'islam, Allah ne lui pardonne pas, et كذلك, il est éternellement en enfer. وهذا هو الفرق, si on peut citer الثالث. أن صاحب الشرك الأكبر إذا مات على ذلك, il est مخلد في النار. Il ne sortira jamais. Al-asghar, il n'est pas مخلد في النار. Donc, même si Allah ne lui pardonne pas, il sortira. وهذا C'est un point que, Inch'Allah, vous détaillerez dans d'autres livres. À ma détailler, Huna, c'est pas munasib. Et, قول كثير, ou بل أكثر العلماء, أنهم يديزن أن الأصغر تحت المشيئة كسائر الذنوب. C'est quelques différences entre l'Akbar ou l'Asghar. C'est tout le shirk. Qui est cité finosos, lakin, c'est pas du akbar. Si c'est pas du akbar, c'est du asghar. هذا من التعريف qui est cité. C'est du shirk. مثلا من حلف بغير الله فقد أشرك. C'est du shirk. Un Nabi sallallahu alayhi wa sallam, il l'a appelé shirk. Lakin, on sait que ça fait pas sortir de l'islam, il a akhiré. Donc, c'est pas du akbar, il descend au niveau de asghar. هذا. Est-ce qu'on a cité un تعريف هنا? قال الإمام ابن القيم رحمه الله أما الشرك الأصغر فكيسير الرياء والتصنع للخلق والحلف بغير الله وقول الرجل ما شاء الله وشئت وهذا من الله ومنك tous ces alfad c'est des alfad شركية لكن شرك أصغر هذا من الله ومنك أي ça vient d'Allah et de toi لا ça vient d'Allah وحده وما بكم من نعمة فمن الله أما الإنسان سبب celui qui dit ثم فلا بأس في هذا الحال أي ça vient d'Allah et ensuite أنت أي toi tu es le سبب أما mettre لفظ واو حرف واو سري العطف أي هذا سبا طيب إلى آخره فهذا سديد إكزامب شيخ صالح آل الشيخ حفظه الله تعالى في شرح الطحاوية إلى ست الضابط قال وفقه الله تعالى ضابط الشرك الأصغر هو كل ذنب أو معصية سماها الشرع شركا في دليل ولم يبلغ درجة الشرك الأكبر c'est cité dans un des textes de الكتاب والسنة شرك c'est nommé شرك لكن c'est pas du shirk akbar. Hada, c'est du shirk asghar. قال ولم يبلغ درجة الشرك الأكبر يعني درجة عبادة غير الله معه تعالى. C'est pas une adoration pour autre qu'Allah. مثلا من قال ما شاء الله وفلان. Il n'a pas adoré فلان. لا. C'est un shirk في اللفظ. Et ça ne fait pas sortie de l'islam. C'est pas une عبادة لغير الله. لكن dans les textes c'est venu shirk. Et c'est cité أنه c'est du shirk. ففي هذا الحال سيجو الشرك أصغر. On a cité كذلك l'exemple de الحليف. من حلف بغير الله فقد أشرك. حديث ابن عمر رضي الله عنهما. هذا الشرك سيجو أصغر. C'est pas du أكبر. كذلك الحديث أن اليهود sont venus voir النبي صلى الله عليه وسلم وقالوا له إنكم تنددون أي تشركون تقولون ما شاء الله ومحمد. Dans les textes, c'est appelé shirk. Le Nabi sallallahu alayhi wa sallam, c'est pour ça que naha ashabahu radiyallahu anhum de dire hada. Faqulu ma sha Allah wahda. Et كذلك thumma fulan yajouz, il n'y a plus le mahdour shar'i, ay de mettre le harf l'atf waw, ay eh. Hada. Donc hada al-dhabit il est tayyib, on dur sharh al-tahawiyya li Sheikh Salih waffaqahu Allah ta'ala. هذا الباب إليه كومخي مفهوم سي ان شابيتر تريز امبورطون اي ما يتعلق بالشرك. شيخ حافظ الحكمي رحمة الله عليه في معارج القبول إلى سيتي اون فائدة قال وقد ثبت في كفارة الحلف بغير الله ان هذا سأغيف خاصة من تعود على ذلك celui qui s'est habitué à jurer par autre qu'Allah. فربما إذا استقام أو دخل في الإسلام ça arrive qu'il jure par autre qu'Allah tellement qu'il a l'habitude. هذا لا يجوز, il faut qu'il se corrige, il faut qu'il fasse des efforts. لكن Cheikh Hafid il a cité une solution pour t'aider. من ابتلي بهذا قال حديث في الصحيحين عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال من حلف أو حلف فقال في حلفه باللات والعزة فليقول لا إله إلا الله. C'est ça le كفارة. Celui qui jure. بعضهم مثلا يجور par la Mecque. بعضهم يجور par leur mère, par leur père. Et ils se sont habitués. Des années ils ont juré, ils ne savaient pas. Ou ils n'étaient pas des musulmans. Ou c'était des musulmans, mais ils ne savaient pas. Ou ils faisaient cette ma'asiyah. المهم أنهم au départ c'est difficile. أحيانا الإنسان qui s'habitue il dit il jure par autre qu'Allah فليقول لا إله إلا الله. Après avoir juré dès qu'il se rappelle il dit لا إله إلا الله. C'est une kafara. لماذا لأن c'est كلمة التوحيد. Et التوحيد ça inshallah ça remplace ou c'est une cause pour pardonner هذا الشرك الأصغر. كذلك الاستغفار. الاستغفار il demande pardon à Allah subhanahu wa ta'ala, il fait des efforts. Et avec l'ilm, khasatan bistimrar, hadi al-ashya tazoul bi idnillah azza wa jalla. Et celui qui fait hada bidoun qasd, il sabq lisan, il est habitué, c'est pas volontaire. Hada avec le temps inshallah il enlèvera hada. Qala al-mu'allif rahimahullah. Nafs al-shay naqra mubashara min al-sharh. Lianna dans cette copie qu'on a, il cite le matn, ثم il cite le sharh, et c'est répétitif. فنقرأ مباشرة من الشرح أي باب الكفر كفران الكفر. كذلك العلماء le divisent en deux catégories, كفر أكبر qui fait sortir de l'islam و كفر أصغر qui ne fait pas sortir de l'islam, لكن c'est un ذنب كبير. قال الكفر في اللغة التغطية والستر والكفر شرعا ضد الإيمان. C'est ça la définition du كفر. لغة التغطية والستر. Et ça couvre une chose. Ça c'est en langue arabe. أما شرعا et quand on entend le كفر dans un texte القرآن ou السنة فالمراد c'est le contraire de l'إيمان. ضد الإيمان. فإن الكفر عدم الإيمان بالله ورسوله صلى الله عليه وسلم سواء كان معه تكذيب أو لم يكن معه تكذيب. Et on va lire, incha'Allah ta'ala, kalam al-mu'allif avec l'explication de Cheikh Najmi, rahimahumullah. Et il va citer plusieurs catégories de kufr. Enfin, le kufr, c'est pas que at-takdhib, c'est pas que démentir. Là, il y a des autres catégories. Bel shakkun wa raybun aw i'radun aw hasadun aw kibrun aw ittiba'un li ba'd al-ahwa as-sadda 'an ittiba' ar-risala. Qala Ibn Faris rahmatullah alayh fi kitabih an-nafi' mu'jam maqayis al-lugha. Ça c'est un livre très important fil lugha. Mu'jam maqayis al-lugha. C'est un livre important, limadha li annahu yatassit asl al-kalima. Les mots en langue arabe, ils ont un asl. Mathalan al-kufr, al-asl c'est le kaf, ou le fa, ou le ra. T'as trois lettres. Ka, fa, ra. Al-kafir, ça vient de ce asl. Vous avez remarqué que le alif, il est rajouté à la wazn fa'il. Lakin ce livre, il te cite asl al-kalima, ka, fa, ra. Thumma, il te cite beaucoup de définitions par rapport à ce asl. Il va te citer c'est quoi le kufr, il va te citer c'est quoi un kafir. C'est un livre très important. قال الكاف والفاء والراء أصل صحيح أي في اللغة يدل على معنى واحد وهو الستر والتغطية وقال كذلك رحمه الله والكفر ضد الإيمان سمي أي كفر لماذا لأنه تغطية الحق. Pourquoi ils ont appelé al-kufr contraire de l'iman, ils l'ont appelé kufr لماذا لأن en prenant le sens linguistique أي en langue arabe ça t'estavid. En langue arabe, ça veut dire couvrir une chose. Alors, si tu as compris هذا, فالسمية, ils l'ont appelé كفر. لماذا لأنه يغطي الحق. لأنه ça couvre le حق. عيادا بالله. فلهذا الكافر, il rejette le حق. Et il n'accepte pas le حق. لأنه خلاص, son cœur, il est aveuglé. إلا أن يشاء الله سبحانه وتعالى فيهديه. هذا تعريف الكفر. قال وإن كان المكذب أعظم كفرا وكذلك الجاحد المكذب حسدا مع استيقان صدق الرسل عليهم الصلاة والسلام والكفر ينقسم إلى قسمين. نعم لا شك أن المكذب إلي أعظم les différentes catégories de kufr, il y en a, elles sont plus graves que d'autres. لكن toutes ces catégories qu'on va voir, أي on parle du kufr akbar, les sous-catégories du kufr akbar, ça fait sortir de l'islam. Et هنا il en a cité 5 رحمه الله فنقرأ. قال الأول كفر يخرج من الملة. Deux catégories de كفر أكبر وأصغر. C'est comme le shirk. Et les différences, ça sera la même chose. Le كفر الأكبر, ça fait sortir de l'islam. Le كفر الأكبر, Allah سبحانه وتعالى ne le pardonne pas. Le كفر الأكبر, il صاحبه سيما على ذلك, il sortira jamais من النار. وهكذا. قال وهو أي الكفر الأكبر خمسة أنواع. هذا الكفر الأكبر qui fait sortir de l'islam. عيادا بالله. العلماء ils ont cité plusieurs catégories. Cheikh al-Islam, هنا il en a cité 5. قال النوع الأول, première sous-catégorie, كفر التكذيب. التكذيب, ça vient de كذب. Le كاف, le ذال et le با, c'est un أصل صحيح في اللغة. Et tu trouveras beaucoup de mots qui viennent de ce أصل. Ta كذاب, ça vient de ce أصل. Ta كاذب, ça vient de ce أصل. Ta تكذيب, ça vient de ce أصل. Ta مكذبون, ça vient de ce أصل. La langue arabe, c'est important de connaître la base du mot. ثم avec l'awzan que tu apprends via le sarf, t'estafi jiddan bil ma'ani. Et tu comprendras beaucoup de choses en langue arabe avec hadha al-ilm, ilm al-sarf, connaître la base du mot. Et on répète souvent à nos frères, la langue arabe c'est pas que le nahou. Le nahou c'est concentré sur l'analyse grammaticale à l'arabe, sur la dernière lettre du mot, est-ce que tu mets une dhamma, une kasra, كذلك ça t'aide fi al-ma'na. Si tu sais c'est quoi un fa'il, tu sais c'est quoi un mef'oul, ça va beaucoup t'aider. Lakin, c'est pas que ça. Ilm al-sarf, dans certaines choses, c'est aham. Surtout pour l'a'ajim. Surtout pour les non-arabophones. Yannahum, ils vont apprendre au son le kalimat et ça va les aider dans beaucoup de choses. Khasatan, si ils connaissent les ouvrages, mit le maqais, al-lura, etc., inshallah, yastafidou. قال والدليل قوله تعالى ومن أظلم ممن افترى على الله كذبا أو كذب بالحق لما جاءه وليس في جهنم مثوى للكافرين. الشاهد ومن أظلم ممن افترى على الله كذبا أو كذب بالحق. هؤلاء سأظلم الناس. Ils ont rejeté الحق. Ils ont démenti. ils ont la conviction de l'islam et le message de Rasulullah c'est un mensonge. Ayyadam billah. قال الشيخ نجمي أقول التكذيب بالأدلة القاطعة من كتاب الله عز وجل ومن سنة رسوله صلى الله عليه وسلم الثابتة هذا هو كفر التكذيب المخرج من الملة واحد عيادا بالله غجت للتكست دي التكست كلير مثلا يدي يباد الصلاة يباد حج تسا يكونتخدي ديمون هو كافر بالله عز وجل لأن سيدي شوز كلير لهذا قال الشيخ نجمي بالأدلة القاطعة. Il y a des choses, ils ne savent pas que ça fait partie de l'islam. On leur montre. Il y a des choses que le tawhid, notre prophète Mohammed, ce n'est pas vrai. Il ne croit pas. Ce n'est pas un musulman. Ce n'est pas tout le monde qui les connaît. ففي هذا الحال الإنسان لا يستعجل ويتعلم وإذا نصح فيقبل النصيحة. Si il savait pas que cette chose ça faisait partie de l'islam et on lui a montré, فيقبل. قال والموجب للخلود في النار هو الموجب لحبوط العمل لأنه يعد ارتدادا. C'est comme الشرك الأكبر. Tous les أحكام qu'on a cité, la gravité في الشرك الأكبر, c'est la même chose هنا. قال والارتداد يعتبر موجبا لحبوط العمل. الارتداد c'est le même mot que ridda, c'est le même أصل ridda. وهنا الارتداد أي c'est il traduit par apostasie, c'est واحد كتى مسلم ثم il est sorti de l'islam. وهذا c'est du كفر. فالكفار sont على نوعين, كفار أصليون أي ils ont jamais été مسلم كاليهود والنصارى إلى آخره. Le deuxième نوع مرتدون, un مسلم ثم عياذ بالله il est sorti de l'islam à cause du كفر أو du شرك. قال لأنه يعد ارتدادا والارتداد يعتبر موجبا لحبوط العمل والخلود في النار والعياذ بالله ككفر أعداء الرسل الذين كذبوا رسل الله صلى الله عليه الصلاة والسلام حين جاءوهم بالبينات ومنهم كفار قريش حين كذبوا برسولنا محمد صلى الله عليه وسلم. اي نعم. بعضهم ستي عن كبر كما سيأتي. بعضهم يسافي très bien que الرسول صلى الله عليه وسلم il est venu بالحق et c'était الأمين عندهم, il savait très bien qu'il était صادق, لكن الكبر. وبعضهم كذبوه وكذبوا الرسالة, لكن هذا التكذيب يبقى عن كبر. La deuxième catégorie qu'on va voir ensemble بإذن الله. قال ابن القيم رحمه الله تعالى كفر التكذيب هو اعتقاد كذب الرسل, أي يعتقد أن الرسل ils sont pas venus avec le حق عياذا بالله. وقال كذلك رحمة الله عليه وهذا القسم قليل في الكفار. Cette catégorie est قليله في الكفار. Pourquoi? قال فإن الله تعالى أيد رسله وأعطاهم من البراهين والآيات على صدقهم ما أقام به الحجة وأزال به المعذرة. انتهى من مدارج السالكين. لأن الله سبحانه وتعالى كما قال أيد رسله, أي الرسل ils sont venus avec des حجج واضحة, des barahin, des preuves, des signes. Enfin, la plupart des kuffars, ils savaient que c'était haq. Enfin, ils avaient la conviction que ce rasoul, que ce soit notre prophète Mohammed sallallahu alayhi wa sallam, ou Moussa alayhi sallallahu alayhi wa sallam, ou Isa alayhi sallallahu alayhi wa sallam, ou d'autres, ils savaient très bien qu'ils étaient à la haq. Enfin, ils n'ont pas rejeté les messages, dit annahu c'est un mensonge. Là, ils savaient très bien que c'était le haq. Lakin kathir minhum, c'est le nawa thani. Ou les autres nawa qu'on verra. Al-kibr. Wa. الحسد لا جالوزي كاليهود الكبر الإعراض يصفيب très bien qu'il est à la حق لكن بعضهم يعرض. فهذا أما في الحقيقة التكذيب فكما قال ابن القيم رحمة الله عليه إلي قليل في الكفرة. فهذا النوع الأول كفر التكذيب. النوع الثاني كفر الإباء والاستكبار مع التصديق. يغوكونا que ce dîn c'est le haq au fond de lui. Il sait que le prophète Mohammed sallallahu alayhi wa sallam il est venu avec le haq. Lakin, عياذا بالله, al-kibr wal-hasad. قال, استدل على ذلك بكفر إبليس الذي استكبر وأبى أن يسجد. هذا ثمت الطيب. إبليس, il savait très bien que Allah subhanahu wa ta'ala c'est le créateur. Il savait très bien que Amrullah subhanahu wa ta'ala bis sujud, c'était haq. C'est Allah qui l'a créé, c'est très bien. C'est quoi qui l'a empêché de se prosterner? Et c'est la cause qu'il est sorti de l'islam. Et il est rentré fil kufr. Al-kibr. Il n'a pas accepté de se prosterner pour Adam. Ou à Adam. Alors que c'est un amr min Allah, l'imada al-hasad. Il a envié Adam. Ayyadam billah fahalak. Ça nous montre la gravité de l'hasad. Ba'dannas, ils ont du hasad. Et à cause de cette jalousie, ils rejettent le haq. Ba'dhum, ils ont rejeté le haq complètement. L'islam. L'an al-hasad, mit l'al-yahoud. Ils attendaient un nabi, un rasoul, qui serait de deux. Et ça serait un rasoul de min bani Israël, comme eux. Falamma ba'athahu Allah subhanahu wa ta'ala min al-arab li hikmah baligha. Et notre prophète Mohammed sallallahu alayhi wa sallam, il savait qu'il était à la haq. Lakin, al-kibr wal-hasad. Ils n'ont pas accepté que ce nabi soit min al-arab. Et c'est afdol al-anbiya, c'est le dernier. Et ils savaient qu'avec ce nabi al-arab, ça allait être afdol al-nas. Khair ummah. Enfin, ils ont eu de la jalousie. Et iyadun billah, cette jalousie les a poussés à rejeter le haq complètement. Ila yawmina hada. Wa'aduhum al-hasad, il les pousse à rejeter une partie du haq. Ils ne rejettent pas l'islam. Un musulman, lakin, wahad il le conseille, il est à la haq. La jalousie, il n'accepte pas. Al-hasad, c'est une maladie khatira, dit-il. Bissabab al-hasad, halaka iblis. Et kathir min al-nas qui se sont égarés après iblis, al-sabab, c'est hada, al-hasad. Al-insan yantabih. Qala. واستدل على ذلك بكفر إبليس الذي استكبر وأبى أن يسجد كما قال سبحانه وإذ قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس أبى واستكبر وكان من الكافرين. أبى أي لا refusé واستكبر l'orgueil وكان من الكافرين. Il est sorti عياذا بالله de l'iman et il est tombé fait al-kufr. قال ويمثل له بقوله تعالى في سورة النمل عن فرعون وقومه وجحدوا بها واستيقنتها أنفسهم ظلما وعلوا فانظر كيف كان عاقبة المفسدين. فأخبر الله عن فرعون وقومه أن أنفسهم استيقنت صدق موسى عليه السلام لما معه من الآيات الدالة على صدقه واستيقنتها أنفسهم. Ça vient de l'yaqin. Ils étaient sûrs que Moussa il était à la haq. Pourquoi ils n'ont pas suivi al-kibr ou al-hasad? Ça nous montre, ça ne suffit pas de croire avec le cœur, faqat, là. Fallabud mina al-istislam lillahi azza wa jal, et prononcer kalimat al-tawhid, et appliquer al-tawhid. Amma wahad mit la haoula, il est sûr au fond de lui, lakin la jalousie l'empêche de prononcer shahada, et de dire que ce din c'est haq. Hada, iyadam billah, son islam il n'est pas accepté. فالإيمان قول وعمل واعتقاد. C'est pas que le cœur. كذلك شيخ زيد رحمة الله عليه dans sa رسالة قبس من الشروق على الفروق, la رسالة qu'on a cité dans les cours précédents, il a cité l'exemple de Abu Talib, عم النبي صلى الله عليه وسلم. Il était convaincu أن son neveu il était على حق. Ben il l'a défendu et il l'aimait, il savait très bien. لكن c'est quoi qui l'a empêché? Al-kibr. Il n'a pas voulu dire que le din de son neveu, du prophète Mohammed sallallahu alayhi wa sallam, c'est le haq. Léna, ça implique, il savait très bien que ça allait impliquer que leur religion, aïe, ibadatul asnam, de leurs ancêtres, c'était batil. Léna, ça se contredit. Il était obligé de choisir une des deux. Il a choisi le kufr, ayyadam billah. Fahalaka kadali. Il est mort ala le kufr. Quand le Nabi sallallahu alayhi wa sallam, il lui a dit, ya'am, qul la ilaha illallah. كلمة فالحقيقة ليس سهلة أديا لكن الكبر إلى دي أنا أبقى على ملة عبد المطلب أي son père. Il n'a pas voulu délaisser la religion de son père. فهلك. قال النوع الثالث. Premier نوع التكذيب. Deuxième نوع الاستكبار. Troisième نوع قال كفر الشك وهو كفر الظن أي les doutes. Il n'est pas sûr. قال وأقول لا ينبغي التعبير بالظن لأن الله سبحانه وتعالى قال عن قوم من المؤمنين الذين يظنون أنهم ملاقوا ربهم وأنهم إليه راجعون. الظن عنه مثل هنا قد يطلق على لا يطلق على الشك، الذين يظنون أنهم ملاقوا ربهم وأنهم إليه راجعون. هنا c'est pas le الظن qui ressemble au شك، لا. فلهذا الشيخ نجمي رحمة الله عليه انتقد هذه التسمية هنا لفد دي كفر الظن. صحيح أفضل سيدي كفر الشك، لأن الظن سابيت أن أتسنس. قال إذ إن الظن هو الاحتمال الراجح والشك مستوي الطرفين، فلا يعبر بالظن كتفسير للشك. والدليل قوله تعالى ودخل جنته وهو ظالم لنفسه قال ما أظن أن تبيد هذه أبدا وما أظن الساعة قائمة ولئن رددت إلى ربي لأجدن خيرا منها منقلبا. قال له صاحبه وهو يحاوره وكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا لكن هو الله ربي ولا أشرك بربي أحدا. فالتعبير بالظن في هاتين الآيتين المراد به الشك، وهذا ظنه عدم قيام الساعة، أي ظن أن الساعة لا تقوم، فلمن الشك في هذا أي أن الاحتمال الراجع عنده هو عدم قيام الساعة. نعم، لأن الشك العلماء خاصة في علم الأصول يفسرون الشك بأنه كما قال هنا مستوي الطرفين 50-50. والظن سبيت أن ظن راجح أو مرجوح، سبيت إلى 80% سور 90%. فلهذا الشيخ ندمي هنا انتقد. أما في الآية son ظن أي الاحتمال الراجح سك الساعة لا تقوم فكفر. Dans la première آية الذين يظنون أنهم ملاقوا ربهم c'est pas ça au contraire. Donc on peut pas appeler كفر الظن avec toutes ces معاني. فالأفضل c'est dire كفر الشك. C'est ça la خلاصة. قال الإمام ابن القيم رحمة الله عليه وهذا لا يستمر شكه إلا إذا ألزم نفسه الإعراض عن النظر في آيات صدق الرسول صلى الله عليه وسلم جملة. لأن الشك ça peut arriver أن واحد au départ il a du شك au départ c'est pas un مسلم et il est في الشك est-ce que l'islam c'est حق est-ce que c'est pas حق il fait des recherches. ابن القيم يتمونتخ أن cette étape هذه المرحلة مرحلة الشك لا تدوم elle reste pas. إما يدخل في الإسلام إما سيقع في الإعراض إذا سيتورني. أما غسته هكذا لا. قال ابن القيم غبت وهذا لا يستمر شكه إلا إذا إلا إذا ألزم نفسه الإعراض. بعضهم يزون دي الدود كأنه إذا قنطر في الإسلام ثم يعرض ثم سيتورني خلاص إلي convaincu que c'est pas pour lui que c'est pas حق أو il sait que c'est حق لكن إبليس اغتر بإبليس فالكبر يفبا أدمتر. قال عن النظر في آيات صدق الرسول صلى الله عليه وسلم جملة فلا يسمعها ولا يلتفت إليها، وأما مع التفاته إليها ونظره فيها فإنه لا يبقى معه شك لأن هذا الدين سحق. سي avec ce doute il étudie أو il médite أو il écoute il va s'apercevoir que c'est حق. فce شك ça va devenir du haq. Ou ayadan billah un autre cas, il a des doutes, il s'égare. Ça c'est important ce point. Et pour montrer que هذا كفر الشك en général c'est une étape. ثم ayadan billah وبعضهم يعرض وبعضهم يدخل في الإسلام. قال الشيخ زيد المدخلي رحمة الله عليه وذلك بألا يجزم بالصدق الرسول الكريم صلى الله عليه وسلم ولا يكذبه. C'est ça, kufr, al-shak. Il n'est pas sûr, il n'est pas convaincu que le Nabi sallallahu alayhi wa sallam, il a appelé au haq, et il est venu avec le haq, et que d'ailleurs, il ne dément pas. Ce n'est pas comme kufr al-takdib, il est clair. Là, il est dans cette étape qu'Ibn al-Qayyim a cité. قال بل يشك في أمره غير أنه لا يطلب من البراهين ما يزيل شكه. Il n'est pas sûr. Lakin, il ne demande pas les preuves et il ne fait pas le pas pour vraiment comprendre est-ce que ce dîn c'est haqam là. Enfin, s'il reste sur ce doute, c'est un kafir. S'il bascule, ayyadan billah, l'i'rad, c'est encore pire. Ba'duhum, ils ont un doute, ils font des recherches et ils rentrent dans l'islam. C'est pour ça qu'Ibn al-Qayyim, rahmatullah alayhi, qala anna hadhihi al-marhala la tastamir. En général, cette étape, elle ne dure pas. Et il a cité le dalil, qawlullahi azza wa jal, وَلَوْ عَلِمَ اللَّهُ فِيهِمْ خَيْرًا لَأَسْمَعَهُمْ وَلَوْ أَسْمَعَهُمْ لَتَوَلَّوْا وَهُمْ مُعْرِضُونَ. Ça montre qu'il y a بعضهم غير موفق. Allah subhanahu wa ta'ala يعلم أن ce شخص ما في خير. Il a des doutes. هكذا ثم il s'égare. Il s'égare et il ne fait pas l'effort de rechercher la vérité pour rentrer في الدين. فالله سبحانه وتعالى il a une حكمة et il sait ce qu'il y a dans les cœurs. عز وجل. هذا هو كفر الشك. قال النوع الرابع كفر الإعراض. هذا تقدم معنا. أين تقدم معنا؟ C'est qui nous rappelle cette quatrième catégorie تقدمت معنا. أين؟ نعم. Lequel de ناقض؟ العاشر. أحسنت. Le dixième annulatif de l'islam c'était هذا. ونحن لي الحمد لله on a déjà expliqué هذا. قال والدليل قوله تعالى والذين كفروا عما أنذروا معرضون. وأقول الإعراض ينقسم إلى قسمين. هذا on l'a vu كما قلنا. إعراض كلي وإعراض جزئي. فالإعراض الكلي هو الموجب للكفر. أي se détourne complètement. كما قال شيخ الإسلام في النواقض لا يتعلم ولا يعمل. Il se détourne complètement du din. La amal, la ilm, il ne fait aucune recherche. Ça ne l'intéresse pas. Maddi, il pense qu'à dunya. Il n'a aucun lien avec din. La tawhid, la salah, ou la shi. قال فالإعراض الكلي هو الموجب للكفر. أما الإعراض الجزئي فهو محرم أيضا ولكن قد يصل بصاحبه إلى الكفر وقد لا يصل به. واحد, il se détourne d'une chose à cause d'une faiblesse, à cause de la fainéantise, à cause de l'hawa. On ne dit pas que c'est un kafir. لكن, il est à la khatr azim. وهذا on répète celui qui veut les détails le dernier dars de Nawaqid al-Islam ou le dernier annulatif qu'on avait étudié ensemble al-i'rad. قال النوع الخامس كفر النفاق. وهذا كذلك on va pas détailler لماذا لأن le chapitre après هذا c'est sur le nifaq et al-mu'allif rahmatullah alayhi va citer les aqsam. Et le Cheikh Najmi va détailler. Fanaqra. Et on détaillera, Inch'Allah, dans le dors sur An-Nifaq. An-Nifaq, c'est l'hypocrisie. Et le délire, قوله تعالى, ذلك بأنهم آمنوا ثم كفروا فطبع على قلوبهم فهم لا يفقهون. والنفاق هو إظهار الإسلام وإبطان الكفر. Ce nifaq qu'il a cité هنا, Cheikh l'Islam, في أقسم الكفر, c'est An-Nifaq l'Akbar. Et faire apparaître l'Islam, et هذا المنافق, il ne croit pas. C'est un kafir. Lakin, il fait apparaître l'Islam. Les maslaha, lui, il voit que c'est une maslaha. Illa, c'est une fitna, c'est du char. Comme les hypocrites qui étaient à l'époque du prophète, alayhi salatu wassalam. Ils ont fait apparaître l'islam, et c'était des kafars. قال هو إظهار الإسلام وإبطان الكفر فمن أظهر الإسلام وأبطن الكفر فذلك هو المنافق نفاقا اعتقاديا وهو مستحق للعذاب والخلود في النار نعوذ بالله من ذلك بل المنافقون متعودون بالدرك الأسفل من النار ونسأل الله العفو والعافية. الصحابة رضي الله عنهم كانوا يخافون على أنفسهم من النفاق. الإنسان لا يبقى على بغي. لهذا الشيخ نجمي لفى هذا الدعاء ونسأل الله العفو والعافية خاصة avec هذا الوعيد. إن المنافقين في الدرك الأسفل من النار قال عز وجل. Ils sont plus bas fond de النار. لماذا؟ لأن c'est des kuffars comme les يهود والنصارى les kuffars qui sont clairement des kuffars ils font apparaître que c'est des kuffars. فهؤلاء ils sont comme eux وزادوا عليهم الخداع والمكر. Ils ont rajouté avec leur kuffre la tromperie et ils sont avec les muslimin et ils font du mal. فالمنافق il vit avec les muslim dans un pays muslim. Et il va au masjid avec le muslim. Probablement, il se marie avec une muslima. Et il fait du mal. Et il fait du char, il fait des fitan. Son châtiment, c'est al kufr et kadhalik sa tromperie. C'est pour ça que al-munafiq nifaqan akbar, nifaq al-i'tiqadi, il est fit darki al-asfal min al-nar. Et al-dark, darakat, c'est des niveaux. Al-asfal, c'est en bas. Ils sont tout en bas, yadam billah. فالجنة درجات. الجنة c'est des degrés. درجات. أعلى الدرجات الفردوس. النار دركات. C'est des niveaux. أي plus عيادا بالله le niveau il est bas plus le عذاب il est شديد. Et les munafiquoun, ils sont tout en bas. هذا ما يتعلق بالكفر الأكبر أو نعم الكفر الأكبر avec les أنواع. قال الشيخ زيد رحمة الله عليه سر النفاق وهو أن يظهر صاحبه الإيمان والشيء من شعائر الإسلام ويبطن الشر والعداوة لله ولرسوله صلى الله عليه وسلم ولعباد الله. il fait apparaître l'islam et il fait des ibadat même s'il ne fait pas tout. Il fait le minimum pour qu'on croit que c'est un muslim. Et en fait, c'est un adou. Lillah, wa li rasoulihi sallallahu alayhi wa sallam, wa lil mu'minin. Et vu que, en apparence, c'est un muslim, les musulmans, ils lui font confiance. Il vit avec le muslim. Et il fait du mal. Qala wa yusamma al-nifaq al-i'tiqadi, wa huwa mukhrijun min al-millah, wa mujibun lil-khulud fi d-dark al-asfali min al-nar. Wa hadha, inshaAllah, on le détaillera dans un dars très prochainement bi'idhnillah na'am c'est bientôt chapitre nifaq naktafi bihadha subhanak allahumma wa bihamdika ashhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilayk